ஆத்துல அன்ன கிளி தேச்சினி மஞ்ச குழி ஆத்துல அன்ன கிளி தேச்சினி மஞ்ச குழி என்னையே துரத்துன மனசையே வருத்துன உனக்கு நான் ஒருத்தன்னா எப்பவும் இருப்பன்னா அடி அச்சாரம் போடாம ஆடுதடி லோலாக்கு பூங்கழுத்து ஏ ஆடுது ஓ பொன்னுடம்பு ஏன் வாடுது பூங்கழுத்து ஏ ஆடுது ஓ பொன்னுடம்பு ஏன் வாடுது காத்துல அன்ன கிளி பேச்சினி மஞ்ச குழி ஆத்துல அன்ன கிளி தேச்சினி மஞ்ச குழி.